ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸರ್ವೇಭ್ಯ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ಆವರ್ಜಿತಾಭಿರನುಷಜ್ಜಾಂ ಸುಜಾಲೈಃ ದೇವೇಶ ದಿವ್ಯ ಪದ ಪದ್ಮದಲಾಯಿತಾಭಿಃ ಅನ್ಯಾಭಿಲಾಷ ಪರಿಲೋಲಮಿದಂ ಮದೀಯಂ ಅಂಗೀಕೃತಂ ಹೃದಯ ಮಂಗುಲಿಭಿಃ ಸ್ವಯಂ ತೇ. 42 ಪದ್ಯಂ ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್ತು. இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த விரல், அந்த விரல்களை பற்றிய ஒரு வர்ணனை அனுபவம். 41 பத்தியத்தில் எம்பெருமானுடைய அந்த திருவடியினுடைய மகிமையை நமக்கு காண்பித்து கொடுத்தார். சில விருத்தாந்தங்கள்லாம் சொல்லி அப்படிப்பட்ட பெருமையுடைய திருவடி. இப்போ அந்த விரல்கள் இருக்கு, அதை நம்ம எப்படி அனுபவிக்கணும்னு கேட்டால், பொதுவாக நம்ம ஆச்சாரியனோ அல்லது பெருமாள் அர்ச்சையில் எழுதிச்சே சேவிக்கிறோம்னா, அப்போ முதல்ல நம்மளுடைய நம்ம சேவிக்கச்சே நமக்கு முதல்ல நமக்கு தென்படக்கூடியவை அந்த எம்பெருமாளுடைய திருவடியில் இருக்கக்கூடிய விரல்கள் தான். அப்போது அந்த நேரம் முதல்ல விண்ணப்பம் பண்ணுறதுன்னு சொன்னால், அந்த அந்த விரல்கள் இருக்கு அவைகள்கிட்ட தான் நம்ம விண்ணப்பம் பண்ணால் அது கொண்டு போய் பெருமாளை கொண்டு போய் சேர்க்கறதா ஒரு பாவம். அப்படி சுவாமி இந்த இந்த பத்தியத்தில் அந்த தேவநாதனுடைய திருவடி விரல்கள் அவைகள்கிட்ட தம்முடைய ஒரு விண்ணப்பத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது 10 அவற்றில் பதியனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம்போல்னு சொன்ன மாதிரி இங்கேயும் அதே கான்செப்ட் தான். மற்ற ஆசைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய என்னுடைய மனசு இருக்கே, அது இப்போ இந்த விரல்கள்லேருந்து பெருகக்கூடிய அந்த அம்சுஜாலம் சொல்லப்படுறார். அதாவது ஒளி கதிரோடு கூடிய இந்த வளைந்து கிடக்கும் விரல்கள்னு சொல்லப்படுறார். அந்த விரல்களை பார்க்கச்சே தாமரை இதழ் மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட இந்த விரல்களால் எம்முடைய மனசானது, அடியனுடைய மனசானது தங்களுடைய வசமாக்கி கொள்ளப்பட்டதுன்னு சொல்ல போகிறார். எப்பவும் இந்த புத்தியானது, இந்த நிலையானது இருக்கணும்னு ஒரு ஒரு பாவம். இப்போ எம்பெருமானுடைய திருவடியை தாமரன் சொன்னார். இப்போ தாமரைனா நம்ம என்ன கற்பனை பண்ணிக்கணும்னா, அந்த தாமரையானது தலகு இருக்கிற மாதிரி பாவிச்சுக்கணும். அப்போ தான் அந்த துகளானது கீழே ஸ்பர்ஷிக்கும் போது அந்த தாமரை துகளானது மிச்ச விஷயங்கள் மேலே ஒட்டிக்க முடியும். ரெண்டாவது, அப்படி கவுத்து இருந்ததுன்னா, கவிழ்ந்து இருந்ததுன்னா, அப்போ அந்த இதழ்கள்லாம் இந்த விரல்களுக்கு நம்ம ஒப்பிட முடியும். அப்போ இந்த விரல்கள்லாம் என்ன இருக்குன்னா, பொதுவாக நம்ம நிக்கச்சே பார்க்கலாம், நம்ம காலிலேயே விரல்கள்லாம் மடிஞ்சு இருக்கும் அப்படி. அப்போ அவைகள் சிறிது வணங்கின மாதிரி இருக்கான். அப்போ இதழ்கள் பூவில் புஷ்பத்தில் கூட இதழ்கள் அப்படி தானே இருக்குது. நம்ம அதை நம்ம தலைகையாக வச்சு பார்த்தோம்னா, அந்த இதழ்கள்லாம் அழகாக வளைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பாவனை, ஒரு தோற்றம் இருக்குது. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடி விரல்கள் மேலே ஒரு ஈடுபாடு சுவாமி தேசிகனுக்கு. இதில் தேவேஷன்ற பதத்தை உபயோகப்படுத்தியிருக்கார். தேவேஷன, தேவானாம் ஈஷக, தேவநாதக, தேவநாயகனே அங்கீகிருத்தம். அங்கீகிருத்தம்னு சொன்னால் அங்கீகரிக்கப்பட்டது அல்லது வசப்படுத்தி கொள்ளப்பட்டதுன்னு தாத்பரியம். இது பேசிவ் அங்கீகிருத்தகன்னு சொன்னா. அங்கீகிருத்தம் எது அங்கீகிருத்தம்னு சொன்னா, தன்னுடைய சித்தத்தை கொண்டு போகிறார். மதியம் இதம் ஹதயம் அங்கீகிருத்தம். மதியம்னு சொன்னா என்னுடைய, இதம்னா இந்த ஹதயமானது, இந்த உள்ளமானது, மனசானது அங்கீகிருத்தம். எப்படி ஸ்வயம் அங்கீகிருத்தம், ஸ்வயம்னா தாமாகவே அப்படியே ஈடுபட்டு லயிச்சிடுதுன்னு சொல்றார். எதுலன்னு கேட்டா, எப்படின்னு கேட்டா, தே அங்குலிபிகி, தேனா தவதே, உன்னுடைய ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம் விஷ்ணு சப்தம். அங்குலிபிகின்னு சொல்லச்சே அங்குலி, அங்குலி அங்குலிபிகின்னு சொல்லச்சே அங்குலினா விரல், அங்குலிபிகின்னு சொல்லச்சே அது வந்து திருத்தியாய பக்தி பகுவச்சனம். விரல்களால், உம்முடைய விரல்களால் தாமாக வசப்படுத்தி கொள்ளப்பட்டது. அதற்கு மேல அதுக்கு காரணங்கள் சொல்ல போறார். திவ்ய பதபத்ம தலாயிதாபிஹி தே அங்குலிபிஹி. திவ்ய பதபத்ம எம்பெருமானுடைய திருவடியை இங்க சம்பந்தப்படுத்துறார். திவ்ய பதம், அது ஒரு திவ்ய பதம், அந்த சிறந்த திருவடி அது பத்ம, அதுவே பத்மமா இருக்கு, தாமரையா இருக்கு. அப்படிப்பட்ட தாமரையினுடைய தலாயி தாபிகி, அது ஒரு தாமரையா இருக்குமையானால் இந்த விரல்கள்லாம் அந்த தாமரைக்கு தலம். தலம்னா அந்த இலை. தலாயி தாபிகின்னு சொன்னா இதழ் மாதிரி இருக்கக்கூடிய, இலைன்னு சொல்லக்கூடாது, இந்த இடத்துல இதழ் மாதிரி இருக்கக்கூடிய உம்முடைய திருவடியினுடைய விரல்களால்னு தாத்பரியம். அதற்கு மேல அவன் எப்படி இருக்குன்னு கேட்டா, நிஜாம்சு ஜாலைஹி அனுஷஜ்ய ஆவர்ஜி தாபிகி. அதாவது இயல்பாவே இந்த விரல்கள்லாம் கொஞ்சம் வணங்கின மாதிரி, அதாவது வளைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். பட் சுவாமி உத்பிரேட்சம் பண்ணார், ஏன் அவைகள்லாம் அப்படி இருக்குன்னு கேட்டா, நிஜ அம்சுஜாலிஹி, அவைகள்லேருந்து பெருகக்கூடிய அந்த ஒளி தொகுதி இருக்கு இல்லையா, அந்த கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய சுமை தாங்காம அனுஷஜ்ய, அனுஷஜ்யன ஒன்று கூடிய அர்த்தம், ஷஞ்ச சங்கேல தாத்து சஜத்தின்னு போகும், அது அணுன்ற உபசர்க்கத்தோட சேர்த்து ஷா ஷா வருது, அனுஷஜ்யன்னு சொல்லிச்சு. இப்ப ஒன்று கூடி லெவந்தம், ஒன்று கூடி அர்த்தம். அப்ப ஒன்று கூடி ஆவர்ஜிதாபிஹி, ஆவர்ஜிதம், ஆவர்ஜனன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று வந்து மகிழ்வித்தல், அந்த மகிழ்வித்தல்ன்ற அர்த்தத்தை நம்ம வரதராஜ பஞ்சாசத்துல அனுபவிச்சோம். ஸ்தோத்திரம் மையா விரச்சித்தம் தொதுதீன வாச்சான்ற ஆறாவது பத்தியத்துல ஆவர்ஜயந்தி ஹிருதயம் கலு சிக்ஷகானான்னு சொன்னார். அப்ப தன்னுடைய அந்த கிளி மாதிரி இருக்கக்கூடிய, கூட்டு கிளி மாதிரி இருக்கக்கூடிய இந்த சொற்களானவை வித்வான்களுக்கு, அதாவது கேட்பவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தை கவர்கின்றன, அதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும்னு சொன்னார். இங்க வந்து வளைதல், இங்க நமித்தக நதகன் அர்த்தம், வளைந்து இருக்கக்கூடிய விரல்கள். ஆவர்ஜி தாபிகி, ஆவர்ஜி தகன்னு சொன்னா அந்த விரல்களுக்கு போறது, ஆவர்ஜி தாபிகின்னு சொல்லிச்சு. இதுவும் திருத்தியா பக்தி பகுவச்சனமா இருக்கு. அவைகளால், அவைகளால் என்ன அது, அனுஷஜ்ய ஒன்று கூடி இருக்கக்கூடிய அவைகளால், மேலும் இதழ் போன்ற இருக்கக்கூடிய அவைகளால், அதாவது உம்முடைய விரல்களால், திருவடியினுடைய விரல்களால் அடியனுடைய மனசானது வசப்படுத்தி கொள்ளப்பட்டதுன்னு சொன்னார். ஏன் வசப்படுத்தி கொள்ளப்பட வேணும், ஐயன் வசத்துல இல்லையான்னு கேட்டா என்னவா இருக்குன்னு கேட்டா அதுக்கு சொல்லிக்கிறார், தன்னுடைய ஹிருதயத்துக்கு உள்ளத்துக்கு, அந்யாபிலாஷ பரிலோலம் மதியம் இதம் ஹிருதயம் புண்டர். அபிலாஷான்னு சொன்னா ஆசை, அந்நிய அபிலாஷன்னு சொன்னா வேறு ஆசைகள், மற்ற ஆசைகள், அவைகளால் பரிலோலம், பரிலோலம்னா பிராந்தமா சுத்தின்றே இருக்கிறது, இந்த மனசானது எப்பயும் சஞ்சலப்பட்டுட்டே இருக்கு, ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட மதியம் இதம் ஹிருதயம், என்னுடைய அந்த உள்ளம் இருக்கே, இந்த உள்ளமானது இந்த திருவடியில் கூடிய அந்த விரல்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவைகளால் என் உள்ளமானது கவரப்பட்டதுன்னு அழகாக அந்த அமல்நாதபிரானுடைய அந்த ஒரு அம்சத்தையும் எங்க வெளிப்படுத்துறார். அப்படிப்பட்ட ஒரு பத்தியம் இது. உதாரண அன்மையத்தை பார்த்தோம்னா, தேவேஷ அந்யாபிலாஷ பரிலோலம் மதியம் இதம் ஹிருதயம், நிஜாம்சு ஜாலைஹி அனுஷஜ்ய ஆவர்ஜிதாபிஹி திவ்ய பத பத்ம தலாயிதாபிஹி தே அங்குலிபிஹி ஸ்வயம் அங்கீகிருதம் அஸ்தி பவதின்னு அங்க நம்ம ஒரு வினைச்சொல்ல போட்டுக்கணும். தேவேஷ தேவநாதனே, அந்யாபிலாஷ பரிலோலம் மதியம் இதம் ஹிருதயம். ஹிருதயம்ன்றது நப்பும்சகலிங்கத்தில் இருக்கிறதுனால பரிலோலம் அப்படின்னு அங்க அதுவும் நப்பும்சகலிங்கத்தில் முடிஞ்சிருக்கு. அந்யாபிலாஷ பரிலோலம் சொன்னா மற்ற ஆசைகளால் சுற்றி அலைந்து கொண்டிருக்க இருக்கக்கூடிய மதியம், என்னுடையதான இதம் ஹிருதயம். இதம்ன்றது அந்த இதம் சப்தத்தினுடைய நப்பும்சகலிங்கம் பிரதமாபக்தி ஏகவசனம். இந்த ஹிருதயம், இந்த உள்ளம், நிஜாம்சு ஜாலைஹி அனுஷஜ்ய ஆவர்ஜி தாபிஹி. நிஜாம்சு ஜாலைஹின்னு சொன்ன தம்முடைய அர்த்தம், நிஜ நிஜனா தன்னுடைய, ஸ்வயம்ன்ற அர்த்தத்துக்கு நிஜன்ற அர்த்தம் பதமானது ஒத்து வரும், ஸ்வயம் நிஜ இதெல்லாம். அப்ப அம்சுன்னு சொன்னா ரேகை, அதாவது அந்த ஒளிக்கதிர், ஜாலம்னா கூட்டம் தொகுதி. அப்ப ஜாலைகின்றது திருத்தியா பக்தி பகுவச்சனம். அவைகளால் அனுஷஜ்ய, அனுஷஜ்யன்னா அவைகளெல்லாம் ஒன்று கூடி என்ன பண்றதா, அழுத்துறதான் அந்த விரல்களை, அதனால ஆவர்ஜி தாபிகி, அதனால கொஞ்சம் வணங்கினா மாதிரி அந்த அல்லது வளைஞ்சி இருக்கான் அந்த விரல்கள்லாம். அவைகளால் இதுவும் திருத்தியா பக்தி பகுவச்சனம். திவ்ய பத பத்ம தலாயி தாபிகி, திருவடியே ஒரு தாமரைன்னு சொன்னா அந்த தாமரைக்கு இவைகள்லாம் இதழ்கள் மாதிரி இருக்கக்கூடிய தே அங்குலிபிகி உம்முடைய அந்த விரல்களால் திருவடியினுடைய விரல்களால் ஸ்வயம் ஸ்வயம்னா தாமாகவே என்னுடைய அடியனுடைய உள்ளமானது மனசானது ஹிருதயமானது அங்கீகிருதம் அஸ்தி வசப்படுத்தி கொள்ளப்பட்டதாக இருக்கிறதுன்னு ஒரு அனுபவம் 42வது பத்தியத்தில். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.